ஃபுல்லா. எஸ் மிஸ் திஸ் இஸ் உங்கள் MCSAI. I just wanna say, நாளை முதல் நான் குடிக்க மாட்டேன், நாளை முதல் நான் குடிக்க மாட்டேன், நாளை முதல் நான் குடிக்க மாட்டேன். Yeah.